లక్ష్మీనాథ సమారంభాం నాథ జామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థడితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రదేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వధామ్నా అన్యాస్తహస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రిత సంత్రాస ద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కరా. సర్వేభ్యః నమస్కారః. ரகுவீரகத்தியத்துல ஐந்தாவது சூர்ணிக்கை தசவதனதமித தெய்வத பரிஷத அபியர்த்தித தாசரதி பாவா தசவதனதமித தெய்வத பரிஷத அபியர்த்தித தாசரதி பாவா. எல்லா சூர்ணிக்கைகளோடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாம வந்து ஜெய ஜெயா அப்படின்ற ஒரு பதத்தை சேர்த்துக்கணும். தசவதன வதனம் அப்படின்னால் முகம் அர்த்தம். தசவதனம்னா பத்து தலைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தசவதன ராவணனாலே தமித ஒரு பயமுறுத்தப்பட்ட தெய்வத பரிஷத்து தேவர்களுடைய ஒரு கூட்டத்தினாலே அபியர்த்தித பிரார்த்திக்கப்பட்ட தாசரதி பாவா. தசரத அபத்தியத்தை உடையவனே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இந்த சூர்ணிகையில சுவாமி தேசிகன் சொல்றார். ராவணன் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் எத்தனையோ துன்பங்களை கொடுத்தான். இந்த சூர்ணிகையினால சக்கரவர்த்தி திருமுகனுடைய ஆசிரித வாத்சல்யம் அப்படின்ற ஒரு குணமானது இங்க காட்டப்படுறது. வியாக்கியானத்திலே சொல்லும்பொழுது வீரியம் தைரியம் நிரதிசய மகாத்மியம் இது மாதிரியான குணங்களோடு சேர்ந்து ஆசிரித்த உபயோகம் அப்படின்ற ஒரு குணத்தை இங்க காட்டுறார். ஆசிரித்த வாத்சல்யம் அப்படின்னு வேதமே சொல்றது. அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறப்பே இல்லாதவன் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக பலதரப்பட்ட அவதாரங்களை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு புராணம் சொல்றது இச்சா கிரகீத அபிமதோர் உதாரஹ அபிமதோர் உதேகா அப்படின்னு. பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கு யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் சொல்லியிருக்கு. பின்னாடியே சொல்றார் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகேன்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பிரமாணங்கள் இருக்கு பெருமாள் ஆசிரித்த வாத்சல்யனாக இருக்கான்றதுக்கு. நஷ்ட தர்ம வியவஸ்தா தூ காலே பிரஜாகரஹா உற்பத்தியதே உற்பத்தியதே சிவதே சரணாகத வத்சலஹா. சரணாகத வத்சலன் லோகத்துல தான் சரண்யன் அப்படின்றத காட்டிக்கொள்வதற்காக பலவிதமான அவதாரங்களை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அயோத்தியா காண்டத்திலே வருது